శ్రీమతే వరాహమాదేశిగాజ నమః శ్రీమతే రంగరామానుజ మహాదేశిగాజ నమః శ్రీమతే వేదాంత రామానుజ మహాదేశిగాజ నమః శ్రీమతే నిగమాంత మహాదేశిగాజ నమః శ్రీమతే భగవదే భాష్యహారాయ మహాదేశిగాజ నమః శ్రీమతే బగుళభూషణ మహాగురవే నమః శ్రీతరంగమగనందిరీ హేమాబ్జ నాయికా సమేత శ్రీదేవనాథ పరబ్రహ్మణే నమః శ్రీ అలర్మేల్మంగా నాయికా సమేత శ్రీ శ్రీనివాస పరబ్రహ్మణే నమః శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం దదాహృతి శ్రీరందుదూప్పులు తిరువేంకటముడయాన్ పారందచ్చన్న పడమొழியுள் ஓரொன்றுதானே யமயாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப் போமளவும் வாழ்வு ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. சுவாமி தேசிகனுடைய கைவண்ணமான தயாசதகம் என்ற கிரந்தத்தை நாம் அனுபவிச்சின்றிருக்கோம். நேற்றைய தின பரியந்தம் 72 ஸ்லோகங்கள் நமக்கெல்லாம் பிராப்தமாயிருக்கு. அந்த 72 ஸ்லோகத்திலே தயாதேவியே மகாலட்சுமி, அவ லக்ஷ்மி பிராட்டியினுடைய ஒரு ஆகாரம்னு சொன்னார். எல்லா அவதாரங்களிலும் விஷ்ணுவோடு அனபாயினியாக இருக்கிறாள் என்று விஷ்ணுபுராண ஸ்லோகத்தையும் எடுத்துக்காட்டி, பரமபதத்திலே இவளுடைய விக்கிரகம் நித்தியமானது அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிச்சார். இதுல இந்த இப்பேற்பட்டதான பிராட்டி இந்த ஜனங்களுக்கு மோட்சம் கொடுப்பவளாயிருக்கா, நித்திய விக்கிரகத்தை உடையவளாகவும் இருக்கா சுயேச்சையினாலேன்னு சொன்னார். அவள் அந்த திருவேங்கடமுடையானுடைய மனோகரமான பிரியையாயும் இருக்கா, திருவாவளை வசிக்கிறான்னு சாதிச்சார். இந்த இதனம் 73 ஸ்லோகம் பிராப்தம். ஸ்வயம் உதயினகா சித்தாச்சாவிஷ்கிருதாச்சசுபாலயா வீத விபவ வியூகாவாசா பரஞ்ச பதம் விபோகோ பிஷகரி முகேஷ் வேதேஷ் விச்சாவதி பிரதிரப்தயே திட விநிஹிதா நிச்சே நீஸ்வம் தயே நிஜ பர்வபிஹி அப்படின்னு 73 ஸ்லோகம் சாதிச்ச. திருட விநிகிதா நிஸ்ரேணீஸ்வம் தய நிஜ பர்வபிகின்னு சொல்ற. இதுல திருட விநிகிதாக ரொம்ப கடினமானது, கெட்டியா இருக்கக்கூடியதான அந்த நிஸ்ரேணினா ஏணிப்படியாய் இந்த தயாதேவி இருக்காள், ஏணிப்படியாய் ஆகின்றாள் என்பதை சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். எதற்கோசம் ஏணிப்படியா இருக்க வேண்டும் அப்படின்னா, இந்த ஆசிரியர்களுடைய ஆசை பலவிதமா இருக்கு. அவரவர்கள் ஆசைப்படும் அந்த புருஷார்த்தங்களை எல்லாம் தன்னுடைய பக்தாள் அவளுக்கு அடைவிப்பதற்காக இந்த தயையே தயாமயமானதான ஒரு கடினமான அந்த ஏணிப்படியாயிருந்து நமக்கெல்லாம் நம்மளை வைகுண்டத்துக்கு ஏற்றி விட்டு அனுகிரகம் பண்றா அப்படின்னு தாத்பரியார்த்தமாக சுவாமி தேசிகன் இங்க சாய்க்கிறார். இதுல ஹே தயாதேவியே ஸ்வயம் உதயினஹா, ஸ்வயம் பக்தரும் லோகத்துல வந்து க்ஷேத்திரங்கள் நிறைய இருக்கு, அபிமான க்ஷேத்திரங்கள், அப்புறம் திவ்யரசங்கள்னு சொல்ல 108 சொல்றா நம்ம சம்பிரதாயத்தில். இது ஸ்வயந்தக்ஷ க்ஷேத்திரங்களிலும் இந்த சித்தர்களுடைய உவப்பை ஆதரித்து பகவான் வந்து அர்ச்சாரூபியாய் சேவை சாதிக்கும் கஷேத்திரங்கள் அவாவா தங்களுடைய கிராமங்கள் ஸ்ரீ கிராமங்களிலே பெருமாளை பிரதிஷ்ட பண்றா. ஹயக்ரீவன், லட்சுமி நாராயணன், சீனிவாசன் இத்தியாதி திவ்ய மங்கள விக்கிரங்களை வந்து அவ பெரிவாள் நியமத்தின் மேலே புதிய 500 வருஷமா பிரதிஷ்ட பண்றா. அதுக்கு திருவாரூர் ஆனந்த் ஆயின் இருக்கு. பகவானும் தன் சௌலபியத்தாலே அவ பண்ணுகிற ஆராதனை ஏற்றுக்கொள்கிறான். இப்போ ஸ்வயம்பக்த க்ஷேத்திரம்னு சொன்னா ஸ்ரீமிஷ்டம், அப்புறம் மேல்கோட்டை, இன்னும் நிறைய இடங்கள்லாம் பெருமாள் வந்து ஸ்வயம்பக்தமாய் வந்து தானே ஆர்பவித்து இருக்கின்றான். அச்சாரூபத்திலே திவ்யதேசங்கள், அபிமான ஸ்தலங்கள், மதுராந்தகம், அதுமாதிரி நிறைய அபிமான ஸ்தலங்கள்லாம் இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? பகவானுடைய சௌலபிய காட்சியை அவலம்பித்து அவன் நம்மை அனுகிரகிப்பதற்காகவே கிராமங்கள் தோறும் எழுந்தருளுவது அந்த தயையினுடைய பிரவாகம்னு சொன்னார். எம்பெருமான் திருவுள்ளத்தே தயை என்ற குணம் இல்லைன்னா அவன் எதுக்கு இங்க வரணும்? வந்து என்ன காரியம் பண்ண போறான் அப்படின்னாக்கா நம்மை போல இருக்கவாளுக்கு அனுகிரக புத்தி, அதனாலே பெருமாள் இங்க எள்ளி அனுகிரகம் பண்ற. இதை தவிர பெருமாள் 5 நிலை சொல்றா, பரவியூக, அப்புறம் விபவாவதாரங்கள், அர்ச்சாமூர்த்திகள், அந்தரியாமி என்னப்பட்டதான 5 விஷயங்களும் சாதிக்கிற. விவித விபவ வியூகா வாசாகா பரஞ்ச பதம் விபோகோ அப்படின்னு 2வது வரி சாதிக்கிறேன். விவாதாரங்கள், ராமகிருஷ்ண விவாதாரங்கள்லாம் ரொம்ப பறக்க பேசப்பட்டது சம்பிரதாயத்திலே. க்ஷணமாத்திர வியாஜவான் நிசும்மமூர்த்தியினுடைய அவதாரமும் பேசப்பட்டது. இவ எல்லாமே என்னன்னா பெருமாள் லீலா போகம், தயனுடைய பெருமை. பரபதத்திலேயும் பரமாசுதேவனாக பிராட்டிமாரோடும் கலந்திகளும் போகங்கள் கண்டுவழுகி காரியமும் காரணமும் கடந்து நாம் போய் குலந்திகளும் குருக்கள் அடிசூடி பண்ணும் குத்தேவல் அடியபருதம் குழாங்கள் கூடி வளந்திகளும் திருமகளும் மற்றிடத்தே மண்மைய மண்மளா மண்மகளாரும் நீளையாரும் நலந்திகழ வீச்சிருந்த நாதன் பாதம் நமக்கிதுவே முடியன்ன நன்னினோமே என்றபடி சுவாமி தேசிகன் பரமதபங்கத்திலே சாதிச்ச பாசுரம் இது. இப்பே பரமதத்திலும் பெருமான் சேவை சாதிப்பது அந்த தயையினுடைய தயா பிரவாகமே, அதன் பெருமையே. சரி சுவாமி, அங்கிருக்கான் ஏன் இங்க வந்து திருவேங்கடத்திலே சேவை சாதிக்கிறானே? இது அர்ச்சாமூர்த்தியினுடைய பிரபாவம். திருவேங்கடமலையிலே நம்முடைய சீனிவாசன் 7 மலையான்னு சொல்ற பக்தி பரிவகத்தாலே அவன் சேவை சாதிப்பதும் அந்த தயை என்ற குணத்தினுடைய மகிமையாலே பெருமையாலே. பரபதத்திற்கு பிறகு இந்த திருவேங்கடமலையை கூறுவதாலே திருமலை பரபதத்திற்கும் மேற்பட்டது என்கிற தன்னுடைய அபிப்பிராயத்தை சுவாமி தேசிகன் நம் ஆச்சாரியன் சூச்சகமாக தெரிவிக்கிறார் அப்படின்ட்டு வியாக்கியாத்தாக்கள் சொல்றார். ஏன்னா பரபதத்திரை பரம் போக்கியமானது பூலோக வைகுண்டமான ஸ்ரீரங்க க்ஷேத்திரம் அப்படின்னு நமக்கெல்லாம் தொண்டடிப்படிகள் சொன்னர். அச்சுவை பெருடம்பேண்டேன் அரங்கமா நகருளானேன்னு சாதிச்ச அந்த பரவாசுதேவனே கலியுக கண்ணனாக திருவேங்கடத்திலே 7வது வேங்கடமலையிலே எழுந்திருந்து ஆஸ்திகர்களுடைய அந்த கஷ்டங்களை போக்கி அனுகிரகத்தை பண்ணுவதற்கு இங்கு எழுந்திருக்கான். ஆசிரியர்கள் அவரவர் ஆசைப்படும் புருஷார்த்தங்களையெல்லாம் அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணுவதற்கு எம்பெருமானுக்கு தயை என்ற குணம் முக்கியமா அவசியமா தெரிகிறது. அதனாலே இந்த தயாதேவி என்ன பண்றா அப்படின்னாக்கா நம்மளுடைய அபீஷ்டங்களையெல்லாம் கஷ்டங்களை போக்கி ஒரு அனுகிரகம் பண்ணுவதற்கு இந்த தயையே ஒரு தயாமயமான ஒரு மலை போன்று கெட்டியான ஒரு படி, அந்த படியா வழியா ஏறி நம்ம பெருமாட்ட போய் சேர்ந்துள்ளோம். ஒரு திடமான திருட விநிகிதாக நிச்சயம் தயே நிஜ பர்வபிகின்னு சாதிச்சார் சுவாமி தேசிங்க இந்த ஸ்லோகத்தை கடைசி வரையில. அவளே ஒரு திடமாக ஏணியாக இருந்து இந்த ஆசிரால் திருவேங்கடனுடைய திருவடியை அடைவித்து அனந்தரம் பரவதம் போகும்படியாக தாவத் பர்யந்தம் இந்த தயாதேவி அனுகிரகம் பண்றா அப்படின்னும் போது அந்த பிராட்டியே நமக்கு ஒரு ஏணியாக இருந்து அதுதான் வந்து சுவாமி தேசிகன் நமக்கெல்லாம் அந்த அவ புருஷகார பூதையா இருக்கா இன்னமத திருமகள் என்று இவரை முன்னிட்டு அப்படின்னு சொன்னார். இது முன்பாசுரத்திலே தயாதேவியே மகாலட்சுமி, மகாலட்சுமி தான் தயாதேவி நிர்வாகம் பண்ண சுவாமி தேசிகன். அஸ்மின் பாசுரை இந்த வாசுரத்திலே அவளே ஒரு திருடமான ஏணியாக இருந்து கீழே விடாதபடி திருட வினிகிதான்னு போட்டார். உடஞ்சு போற படி இருந்தா டப்புன்னு கீழே ஊந்துருவோம், அப்படி இல்லாமல் திருடமான கெட்டியான படிகளாயிருந்து அப்ப அதுலே அவர் ஏணி அமைச்சு நம்ம எல்லாம் அனுகிரகம் பண்றான்னா அது சாட்சாத்து இந்த தயையினுடைய பரிவாகமாக தான் அமைஞ்சிருக்கே தவிர வேற ஒன்றாலும் சாத்தியம் இல்லை என்பதை சுவாமி தேசிகன் இந்த 73வது ஸ்லோகத்திலே அற்புதமா சாதிக்கிறார். கவிதாத்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.